சலசல என ஓடும் குளிரோடையின் சங்கீதமே, சிறு சிறு என வீசும் பனிவாடையின் சந்தோஷமே. உன்படிதான் என் சொர்க்கம் அடிவீணே ஏன் துக்கம், உன்படிதான் என் சொர்க்கம் அடிவீணே ஏன் துக்கம். சலசல நிலமும் வானும் நீரும் சாட்சி, நிலையாய் வாழும் காதல் சாட்சி. நிலமும் வானும் நீரும் சாட்சி, நிலையாய் வாழும் காதல் சாட்சி. இருந்தால் இருப்பேன் மாலை சூடு, சலசல என ஓடும் குளிர் ஓடையின் சங்கீதமே, சிலு சிலு என வீசும் பனிவாடையின் சந்தோஷமே. உன்படிதான் என் சொர்க்கம் அடிவீணே ஏன் துக்கம், உன்படிதான் என் சொர்க்கம் அடிவீணே ஏன் துக்கம். தடங்கள் மாறும் கால்கள் உண்டு, நிறங்கள் மாறும் பூக்கள் உண்டு, தடங்கள் மாறும் கால்கள் உண்டு. இதயம் அதுபோல் மாறாது எனக்கோர் துணை நீரேது, சலசல என ஓடும் குளிர் ஓடையின் சங்கம்.